சிறை மனம் இன்ப நாள் இல்லை தூங்கு தேச்சனம் இந்த ராவிலே தாங்கு தேகுணம் போதை வாழ்வில்லை எங்கு தேதினம் பாடும் பாடலை எங்கு தே மனம் தூங்கு தேச்சனம் தாங்கு தே குணம் எங்கு தே தினம் தினம் தினம்ங்கிற வார்த்தையில முடிச்சிருக்காரு. அந்த வார்த்தை ஆரம்பமாச்சு, யாராவது பாடுங்க. கமான், தினம் தினம் ஒரு கூட்டம் மயில்களின் நடமாட்டம் மலர்களும் தலையாட்டும் இரவுகள் அரங்கேற்றம் கனவுகள் வளரும் கவிதைகள் மலரும் இதுதான் நம் தோட்டம் கனவுகள் வளரும் கவிதைகள் மலரும் இதுதான் நம் தோட்டம் இதுதான் நம் தோட்டம் தோட்டம் தோட்டம் தோட்டம்னு ஆரம்பிச்சு யாராவது பாடுங்க. சுமார் பாட தெரியாது, பாட தெரியாதரா? நான் பாடுன அந்த ஹோட்டல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லையா? ஓ, வாட் எ ஷேம். இந்த பாட்டு இவ்வளவு சீக்கிரம் முடியணுமா சார்? நீங்களே ஒரு கத்து கத்துங்க. இவற்றை சொல்லி உனக்கு வேலை வாங்கி கொடுக்கதா இருக்கேன், காரியத்தை கெடுத்துட்டியே. யார் இவரு? யார் இவரா? இவரே ஹோட்டல் மேனேஜர் முருகா. அப்படியே கும்பிட்டு சார், கும்பிட்டு சார். டேய் ரகுபதி, உனக்கு கிடைச்சிருக்க சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம். இப்ப என்ன பண்ணுங்க? பாடு. ஐயோ, எனக்கு பாட தெரியாது, எனக்கு பாட தெரியாது. ஐயோ, தோட்டத்துல தானே விட்டுக்காங்க, உனக்கு தான் தோட்டத்தை பத்தி நல்லா தெரியுமில்ல, பாடு. ஐயோ, பயமா இருக்க, வெக்கமா இருக்க, பாட தெரியாது. அந்த பொண்ணை பாடுற தைரியம் தானா வரும்? அப்படிங்கிற ஆமாங்கிறேன். நான் என்ன எடுத்து கொடுக்கட்டுமா? தன்னன்னார தந்தன்னா, தன்னன்னார தந்தன்னா, தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன், சொத்துக்குள்ள பாத்தியே கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே, சொத்துக்குள்ள பாத்தியே கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டுடும் கெட்டுடுமே, தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன். தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன், சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடும் கெட்டிடுமே, சொத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம் பட்டணமே, கொஞ்சம் கட்டியாக இல்லாட்டி மனசு கெட்டிடும் கெட்டிடுமே, தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன். கல்லூரிக்கு போன கன்னி பொண்ண மீனா, கல்லூரிய படிச்சதில கர்ப்பமானா, கல்லூரிக்கு போன கன்னி பொண்ண மீனா, கல்லூரிய படிச்சதில கர்ப்பமானா, கட்சிகளும் வாங்கி இங்க கட்டிடங்கள்